கதிரே இதோ நீ நான் நாம் பக்கம் இருந்தும் தூரம் எதற்கு எட்டும் வரையில் எங்கும் நீ நான் நாம் பற்றி படறி தோளை நீ மிர்த்து தீர தீர தீர தீர தீர தீர தீர தீரே போக பெரும் புயல் போலே அவன் செயல் போக யாருங்கே இணையாக